श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लार्कुम नमस्कारम आत्मोन्नतिं परनिकर्षमपीह वाञ्छन् निम्ने विमोह जलधौ निपतामि भूयः तन्मा मुदञ्चयतवोन्नतपाददघ्नम् தேஹல்யதீஷகுணிதேன தயாகுணேன. 23rd பத்தியம் ஸ்ரீ தேஹலீஷஸ்துதி. 22rd பத்தியத்தில் ஏனஸ்வினி மிதிசதா மெய் ஜாயமானான்ற என்று தொடங்கக்கூடிய அந்த பத்தியத்தில் தன்னுடைய அவல நிலை, தாழ்ச்சியான நிலையை எம்பெருமானிடம் விண்ணப்பித்தார். பாபம் நிறைந்ததாக இருக்குன்னு. இப்போ இந்த 23rd பத்தியத்தில் ஏன் அந்த பாப்பம் வருது? அந்த பாப்பம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால் அஞ்ஞானம்தான். இந்த அஞ்ஞானமானது தேகத்து மேலே ஒரு அபிமானம், தேகாபிமானம், தேகத்தை ஆத்மான்னு நினச்சிக்கிறது, அல்லது தான் தான்ற எண்ணமானது தோன்றிகிட்டே இருக்குது. அப்போது எல்லா ஜீவராசிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மான்ற விஷயமானது பொது அப்படின்ற எண்ணம் வராமல், அந்த சமத்துவம் வராமல், தான் வேறு மற்றவன் வேறுன்ற எண்ணம் வந்துட்டே இருக்கச்சே கம்பேரிசன் ஆரம்பிக்கிறது. கம்பேரிசன் ஆரம்பிச்சே இந்த குழந்தைகள் மாதிரி தான் நம்ம இருக்கோம். சில சமயம் அவனுக்கு 2 கொடுத்துட்டியே, எனக்கு 3 கொடு, அவனை விட எனக்கு 1 அதிகமாக வரணும். அப்போ இந்த எண்ணம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், நான் எப்பயும் எல்லா இடத்துலையும் அதிகமாக கௌரவிக்கப்படணும், என்ன எல்லாரும் அதிகமாக புகழணும். என்ன பண்டிதால் ஆயிட்டாலுன்னா, இன்னொரு பண்டிதனை புகழ்ந்தால் அவளுக்கு அதை பொறுக்காது, அசூயம் வந்துடுது. அப்போ இந்த மாதிரி குணங்கள்னால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், மீண்டும் மீண்டும் நம்மளை சம்சாரத்தில் தள்ளுறது, அந்த பாப்பங்களை செய்ய வைக்கிறது. அப்போ நம்மளுடைய நிலைமையானது அந்த பாப்பத்திலேயே இருக்க மாதிரி ஆயிடுறது. அப்போ அந்த அதுக்கு அந்த அந்த அந்த அந்த பாப்பத்துக்கு காரணமான விஷயத்தை முன்னிட்டு, நீ தான் என்ன சம்சார சாகரத்துலேருந்து தூக்கணும். நீ தூக்கணும்னு சொன்னால், முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கருணாம் அவஸ்தான்ற உன்னோட தயையானது பல மடங்காக அதிகமாக இருக்கக்கூடிய உன்னோட தயையானது என்ன இந்த சம்சார சாகரத்திலேருந்து தூக்கணும். தூக்கி எது வரைக்கும் தூக்கணும்னு சொன்னால், உன்னுடைய திருவடி வரைக்கும். எப்படிப்பட்ட திருவடின்னா, அந்த உயர்ந்த திருவடி. ஆக அந்த பரமபதத்துக்கே கொண்டு போய் விட்டுடும். அந்த மாதிரி அழகாக இதை விஜயாபனம் பண்ணுறார். இதில் சம்போதன பதமானது தேஹல்ய அதீஷ, அதே சம்போதன பதம்தான். தேஹலி அதீஷ, அந்த இடைகளுக்கு அதில் வந்து அடைந்த நாயகனே, எம்பெருமானே. உதஞ்செய்ய, உதஞ்செய்யனா உதஞ்செய்யன்னு முறை பார்த்தோம். நம்ம தூக்கி விடுறது, இந்த முதலாளர்களுக்கு எப்படி ஒரு தனியாக ஒரு வழியை பண்ணி கொடுத்தாருன்னு சாதித்தார். அதாவது 17th பத்தியத்தில் ஆராதகானனு பரோதம் உதஞ்செய்யன், 17 அதை உதஞ்செய்யன்னு அங்கே பார்த்துட்டு, அவளை வந்து ஸ்ரீவைகுண்டம் சேர்க்கறதுக்காக மேலே எழுப்பி கொண்டு போகிறான்னு. இங்கே அதே அர்த்தம்தான். இங்கேயும் உதஞ்சன் அப்படின்னு சொல்லிச்சு, ஒரு நிமிஷம், இங்கேயும் உதஞ்செய்ய அப்படின்னு சொன்னால், இது மத்தியம புருஷ ஏகவச்சனம். என்னை நீ தூக்கி விடுவாயாக, தூக்கி விடு அப்படின்னு அர்த்தம். உதஞ்செய்யத்தும் இது லோட்டில் காரம், உதஞ்செய்யத்தும் உதஞ்செய்ய மத்தியம புருஷமாக இருக்கிறதுனால ஒரு பிரார்த்தனா, என்னை தூக்கிவிடு, தூக்கிவிடுவாயாக. மாம் உதஞ்செய்ய, மாம்னா என்னை, மாம்மா, மாம்னு ஒரு பிரயோகம், மான் ஒரு பிரயோகம். ஆனால் சென்டென்ஸில் ஒரு வாக்கியத்தில் முதல்ல ஆரம்பிக்கச்சே மா போடக்கூடாது, மாம் தான் போடன்றது ஒரு வியாக்கரண விதி. மாம் உதஞ்செய்ய, என்னை தூக்கிவிடுவாயாக. எது வரைக்கும் அப்படின்னு கேட்டால், உன்னத பாத தக்னம், தக்னம்னு போட்டுண்டர், உன்னத உயர்ந்து ஓங்கி இருக்கக்கூடிய அல்லது மேலே இருக்கக்கூடிய பாத உன் திருவடி. தக்னம்னா இந்த இடத்துல இது ஒரு பிரத்யேகம், இது அளவுக்காக, பிரமாணத்துக்காக, எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டால் அவ்வளவு தூரம் அந்த திருவடி அளவுக்கு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, மரியாதை ஒரு அளவு லிமிட், அதுக்காக அந்த தக்னன்ற பிரத்யம். அப்போ உன்னத பாத தக்னம்னா உயர்ந்திருக்கக்கூடிய உன்னுடைய திருவடி பரியந்தம், அதுவரை என்னை தூக்கி விடுவாயாக. எப்படி உன்னால் முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, உன்னிடத்தில் பல மடங்காக பெருகியிருக்கக்கூடிய அந்த தயா குணம் இருக்கு. குணித்தேன தயா குணேன, குணித்தன்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம், பெருகியன்னு அர்த்தம். குணித்தம் இது தயா குணக, தயாட்ச குணக, தய என்கிற குணம். அப்ப குணிதா தயா குணக, தயா குணேனன்றதுனால அதுவும் குணித்தேனன்னு திருத்தியா பக்திக்கு பெற்று குணித்தேன தயா குணேன பல மடங்காக பெருகியிருக்கக்கூடிய தயை என்ற அந்த குணத்தினால். இப்ப இவர் வந்து சாகரத்துல இருக்கன்னு சொல்லப்படுறார், சம்சார சாகரத்துல. இப்ப ஜலத்துல ஒருத்தர் விழுந்துட்டாருன்னா அவர் கையை விட்டு தூக்க முடியாது, ஏன்னா ரொம்ப ஆழத்துல இருக்கார். அப்ப பெரிய கயிறு தேவைப்படுறது. அப்ப குணித்தேன தயா குணேனன்னு சொன்னா அந்த குணித்தம்னா அந்த இடத்துல பன்மடங்கா பருத்து இருக்கக்கூடிய, நம்ம ராட்டின கயிறை பொடிச்சே கூட அதனால பருமனான கயிறு போட்டா எந்த பாத்திரத்தோம்னா தூக்கலாம். அப்ப தயாக்கிய குணம்னா தய என்ன என்னப்படும் கயிற்றினால் அந்த கயிறும் எப்படின்னு கேட்டா பல லேயர்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதான் குணித்தேன தயா குணேனன் அழகா இங்க ஒரு சிலேஷம். தவ தவன உன்னுடைய தவ குணித்தேன தயா குணேன உன்னத பாததக்னம் மாம் உதஞ்செய்ய. ஏன் ஏன் நான் உங்க தூக்கி விடணும்னு கேட்டா முன்னாடியே சொல்லிட்டாரு, பா பா என்னுடைய நிலைமையானது ரொம்ப கீழே இருக்கு, மட்டமா இருக்குன்னு. ஆனா அதுக்கு என்ன காரணம் சொல்லச்சு, எதனால நான் மறுபடியும் விழுறேன், நீரே எழுந்து வரக்கூடாதான்னு கேட்டா நிபதாமி பூயக அப்படிங்கிற பூயக பூயகன்னா மறுபடியும் நர்த்தம், அதிகம் நர்த்தம், மறுபடியும் நர்த்தம். பூயக நிபதாமி மறுபடியும் மறுபடியும் நான் விழுகிறேன். எதனால அப்படின்னு கேட்டா ஆத்மோன்னதிம் பர நிகர்ஷம் அப்படி இக வாஞ்சன்னு. ஆத்ம உன்னத்தி, உன்னத்தின்னு அங்கேயே பார்த்தோம் உயர்ந்திருக்கக்கூடிய மேன்மை. ஆத்மான தனக்குன்னு அர்த்தம். ஆத்மான்ற பதத்துக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. கீதையில கூட ஒரு ஸ்லோகங்கள்ல ஆத்மனா ஆத்மான முத்தரியத்துன்னா இருக்கு. அப்ப எல்லா இடத்துக்கும் நம்ம ஆத்மான அர்த்தம் பண்ண முடியாது. ஒரு இடத்துல மனசு, ஒரு இடத்துல தன்மை, இப்படி அர்த்தமானது வேரியாகும் கான்டெக்ஸ்ட் ஏற்ற மாதிரி. இப்ப ஆத்மோனத்தின்னா தனக்கு எப்பயும் மேன்மை கிடைக்கணும், ஏதோ ஒரு அவார்டு வந்தாலும் நான் முதல்ல வாங்கணும். அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குணம் இது. இந்த குணம் எதுக்கு ஹேத்துவாயிடுறதுன்னா நம்ம பாபத்தை பண்ணக்கூடிய பண்றதுக்கு ஒரு ஹேத்துவாயிடுறது, அது தர்ப்பாதி அகங்கார இத்தியாதிகள்னால. சரி, தனக்கு மட்டும் மேன்மை கிடைக்கட்டுமே அப்படின்றது இல்லை. இந்த வின் வின் இல்லை, வின் லூஸ் தான். பர நிகர்ஷம் அப்படி வாஞ்சன்னு இக வாஞ்சன்னு பர அடுத்த வாளுக்கு நிகர்ஷம்னா அவளுக்கு ஒரு தாழ்வு அப்படின்னா அதையும். அப்ப எனக்கு மாத்திரம் என்ன, சில பேர் இருப்பா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பா, அப்படி நினைச்சா கூட அவன் தப்பு கிடையாது. ஆனா இது எப்படின்னு கேட்டா நான் நல்லா இருக்கணும், அவன் தாழணும். பரநிகர்ஷம் அப்பி அதையும் இக வாஞ்சன்னு, இகன இந்த உலகத்துல விரும்பி கொண்டு, வாஞ்சன்றது டிசையர், வாஞ்சதி அது வாஞ்சன்றது சத்தியம், அப்படி விரும்பி கொண்டு விரும்பியவனாக இருக்கக்கூடிய. இதனால என்ன ஆச்சுன்னா நிம்னே விமோக ஜலதோ பூயா நிபதாமி. நிம்னேனா நிம்னம்னா ஆழம் அல்லது கீழே. அப்ப கீழே ஆழமா இருக்கக்கூடிய விமோக ஜலதோ, விமோகன்றது சம்சாரம், நன்னா மோகிக்கக்கூடிய ஜலதி அப்படின்றது கடல், ஜலதௌன்றது சப்தமி பக்தி ஏகவச்சனம் கடலில். அந்த அஞ்ஞான கடலுக்குள்ள பூயா நிபதாமி மறுபடியும் மறுபடியும் நான் அதுலேயே விழுந்து மூழ்கின்னு இருக்கேன். சில சமயம் அலையே நம்மளை மேலே கொண்டு வந்து விடுறது. இருந்தாலும் என்னுடைய இந்த புத்தியானது இந்த அகங்காரத்தில் இந்த அஜ்ஞானத்தில் இருக்கிறதுனால மறுபடியும் நானே அந்த சாகரத்துக்குள்ள விழுந்துடுறேன்னு ஒரு தாத்பரியம். தத்து தன்மா முதஞ்சேன்னு ஸ்லோகத்தில் இருக்கு. அந்த தத்துன்றது இப்போ தஸ்மாத்து காரணம், அதனால என்னை நீ நீயே உன்னுடைய தயையினுடைய என்ற குணத்தினால் கயிற்றினால் என்னை நீ மேலே தூக்கி கொள்ள வேண்டும்னு அழகா இங்கே சாதிக்கிறார். உதாரணத்தை பார்த்தோம்னா தேகல்யதீஷ ஆத்மோன்னதிம் பர நிகர்ஷமபி இஹ வாஞ்சன்னு நிம்னே விமோக ஜலதௌ பூயஹ நிபதாமி தத்து தஸ்மாத் தவ குணிதேன தயா குணேன உன்னத பாத தக்னம் மாம் உதஞ்சய. தேகல்யதீஷ இடகையில் தோன்றிய என்பெருமானே, அதற்கு அதிபதியாக இருப்பவனே, ஆத்மோன்னதிம் எனக்கு என்னுடைய வீழ்ச்சி அல்லது என்னுடைய மேன்மை அதை, இது துத்தியாபக்தி ஏகவச்சனம். பர நிகர்ஷம் அப்பி பிறருக்கு ஒரு தாழ்ச்சி அதையும் அப்படின்னா கூட அதையும் இக வாஞ்சன்னு இந்த உலகத்துல வாஞ்சன்னு சொன்னா விரும்பி கொண்டு கண்டினியூஸ் அது நின்னே விமோக ஜலதோ பூயக நிபதாமி. ஆழமா இருக்கக்கூடிய இந்த விமோக ஜலதோன்னு சொன்னா இந்த அஞ்ஞான சாகரம் அல்லது சம்சார சாகரத்திற்குள் ஏழாதி பக்தி ஏகவச்சனம். பூயக நிபதாமி மறுபடியும் மறுபடியும் விழுகிறேன், விழுந்து கொண்டிருக்கிறேன். தத்து பக்கம் தஸ்மாத்து தேர்ஃபோர் அதனால தவ குணித்தேன தயா குணேன பன் பன்மடங்காக பெருகி இருக்கக்கூடிய உன்னுடைய தய என்ற குணத்தினால் அல்லது நல்லா பழுத்து நல்லா சக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல கயிறு. அந்த கயிற்றினால் தயை என்னும் கயிற்றினால் உன்னத பாத தர்ணம், உன்னுடைய உயர தூக்கி இருக்கக்கூடிய அந்த திருவடி பரியந்தம் அதுவரை மாம் உதம் செய்ய. ஏன்னா அந்த கடல்லேருந்து எடுத்து விடுறேன்னு கொஞ்சம் கரையில் விட்டுட்டா மறுபடியும் கடலுக்கு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுரும். அதனால் தூக்கிறது தான் தூக்கிற என்ன உன்னுடைய திருவடி வரைக்குமே தூக்கி விடுன்ற ரீதியில் அங்கே கொண்டு வந்து உன் திருவடியை கொண்டு சேர்த்துக்கணும்னு ரொம்ப அழகாக சாச்சிருக்கார் இந்த 23வது பத்தியத்தில். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதஹா.